ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾದ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ. ತಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂದಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬಂಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮಧೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೆ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲಸರೋಜ ಕೋಮಳ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿರ್ಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀ ಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಗುರು ಕೃಪಯಾಲ அந்த ವಿಶ್ವಾಮಿತ್ರ முனிவர் ராமருக்கும் ஸ்ரீ லட்சுமணருக்கும் கதைகளை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தினார் என்று வரைக்கும் பார்த்தோம். மேலும் 24வது சர்க்கத்துல தாட்டகாவனத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாட்டகாவதம் போன்றது இன்னைக்கு அனுபவிக்கலாம். தத்ப்ரபாதே விமலே கிருத்வாந்திகவரிந்தமௌ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய நத்யாஸ்தீரமுபாகதௌ. பிரபாத சமயம் ஆயிடுத்து, காத்தாலே ஆயிடுத்து. சத்ருக்களையே இல்லாம பண்ணக்கூடிய அவர்கள் ஆன்மீகம் அவர்களுடைய தினகிருத்தியங்கள் எல்லாம் பண்ணி விஸ்வாமித்ர மகர்ஷியுடைய முன்னால போய் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நதியுடைய கரையில் ஏத்தினார்கள். தேச சர்வே மகாத்மானோ முனய சம்சித விரதாஹ உபஸ்தாப்ய சுபாம் நாமம் விஸ்வாமித்ரமதா ப்ருவன். அங்க முனிவர்கள் எல்லாரும், அதாவது அவாவா விரதங்களை எல்லாம் முடித்த பிறகு முனிவர்கள் எல்லாருமா ஒரு சுபாம் நாவம், நாவம்னா ஒரு போட் தோணி அழைத்துன்னு வந்து விஸ்வாமித்திரட்ட இப்படி சொன்னார். என்ன சொன்னா, நீங்கள் முதல்ல இந்த ராஜபுத்திரர்கள் இருக்காளே ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் இவ ரெண்டு பேரையும் அந்த போட்ல ஏத்தி விட்டு நீங்களும் ஏத்தி சுகமா வழியாத்திரை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி, கால விபரியா கால தாமசம் வேண்டாம், ரொம்ப லேட் பண்ணிக்காதேங்கோ, எல்லாருமா அந்த நாவம் நாவத்துல ஏறி சஞ்சாரம் பண்ணுங்க. அப்போ விஸ்வாமித்ர முனி இதை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த ரிஷிகளுக்கு வேண்ட மாதிரி அபிபூஜ்ய வேண்ட மாதிரி மரியாதையெல்லாம் பண்ணி அவ ரெண்டு பேர்கிட்டையும் ஏறுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த நதியை கடந்தார்கள். மேலும் தத்ஸ்ரவதம் சப்தம் அதி சம்ப்ரம்பவர்தித்தம் மத்யமாகம்யதோ யஸ்ய சஹ ராமஹ கணீயசாம். அப்போ ஸ்ரீராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணும் போயின்னு இருக்கா அந்த ஜலத்துல தோயத்துல போயின்னு இருக்கிற நடுவில் எத்தி விடுத்து மத்தியம் ஆகம்ய, அந்த ஜலம் மத்தியம் எத்தினதும் ஒரு சத்தம் கேக்கிறதாம் அவளுக்கு, ரொம்ப கொஞ்சம் முள்ள முள்ள முள்ள அதி சம்ரம்ப வர்த்திதம், கொஞ்சம் கூடுதல கூடுதல கூடி கூடி கூடி கூடி அதிகரித்து ஒரு சத்தம் கேக்கிறதா அவளுக்கு. அப்போ ஸ்ரீராமர் அந்த நடுவுல அந்த நதியுடைய நடுவுல இருந்து ரிஷி சிரேஷ்டர்கள்ட்ட கேக்கிறார். என்ன கேட்டார்னா, வாரினோ வித்யமானஸ்ய கிமயம் தம் துமுலோ துவனி. இப்படி ஜலத்தினுடைய, இப்ப ஜலம் வந்து என்ன பண்ணும், நம்ம நதியோட நடுவுல எல்லாம் போனோம்னா ஜலம் இப்படி அலை அடிக்கும்ல, ரெண்டுமா சத்தம் உண்டாக்கும். இப்படி ஒரு கம்பீரமான இந்த சத்தம் எங்கேந்து வருது, இது என்னது அப்படின்னு, அயம் கிம், இது என்ன வாக்கும் அப்படின்னு ஸ்ரீராமர் அந்த ரிஷீஸ்வரர்கிட்ட கேக்குறார். ராமஸ்ய வசனம் சுத்வா கௌதூஹல சமன்விதம். ஸ்ரீராமருடைய இந்த வார்த்தை கேட்டதும் அவளுக்கு சந்தோஷம் ஆவருது. அப்போ அதனுடைய வாஸ்தவம் என்னது, இந்த சப்தம் எங்கேந்து வருது அப்படின்னு அவர் சொல்றார், அந்த கதைய சொல்றார். கைலாச பர்வதே ராம மனசா நிர்மிதம் சரஹ பிரம்மணா நலசார்தூல ஏனேதம் மானசம் சரஹ புருஷோத்தமா ராமா. இந்த சத்தம் எங்கேந்து வருது தெரியுமோ, இது பிரம்மாவுடைய மனசுலேருந்து கைலாச பர்வதத்திலேருந்து ஒரு சரஸ் உண்டாச்சு, பிரம்மாவுடைய மனசே ஒரு சரசமாச்சு, சரஹா சரசு ஆச்சு. அதுலேருந்து இந்த சரஸுக்கு மானச மானசம் என்ற பெயர், அதுதான் இப்போ மானசரோவர் என்று சொல்றோமே அதுதான் மானசம் என்று பெயர். ஏன்னா பிரம்மாவுடைய மனசுலேருந்து அந்த கைலாச பர்வதத்துல ஒரு சரஸ் இருந்தாச்சே அதனால. தஸ்மாத்து ஸ்ராவ சரசஹ சா அயோத்யாம் உபகூஹதே. அந்த சரஸ்லேருந்து உண்டான சரயூ நதி அப்படின்னு பெயர் உண்டாச்சு, சரஸ்லேருந்து உண்டானதுனால சரயூ நதி. இது வந்து பிரம்ம சரஸ்லேருந்து உண்டாச்சே அதனால ரொம்ப பாவனமானது, ரொம்ப புண்ணியம் இந்த சரசு, இந்த ஜலம் ரொம்ப புண்ணியம். அந்த இந்த சரசு தான் இந்த அயோத்தியா சுத்துக்கு உபகூஹதே அப்படின்னா அயோத்தியா பார்டர் பூரா ஃபுல்லா சுத்தீண்டு போறதான் இந்த சரசு தான் சுத்தீண்டு போறது. தஸ்யாயம் அதுல சப்தோ ஜான்ஹவீம் அபிவர்த்ததே வாரி சம்சோபஜோ ராம பிரணாமம் யத குரூம். கங்கையில போய் சேர்றதுப்பா இந்த சத்தம், அதுதான் சத்தம், இந்த ஜலமும் கங்கையும் போய் சேர்றதே, அதனால இது சங்கமமா இருக்கு, இந்த அற்புதமான இடத்தை நமஸ்காரம் பண்ணு, பக்தியோட நமஸ்காரம் பண்ணுப்பா அப்படின்னு அந்த ரிஷீஸ்வரர்கள் சொல்ல, இவர்களும் அந்த வார்த்தையை கேட்டு நமஸ்காரம் பண்றா ரெண்டு பேருமா. அதுக்கப்புறம் அவ கரை அடைஞ்சா அங்க சுலபகதிகளோட கூட லகு விக்ரம வாழ்க்கையெல்லாம் அந்த சமயம் நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்லி உத்தரவு வழிந்து போறா. சவனம் கோர சங்காசம் திருஷ்டா நரவராத்மஜ அவிப்ரஹத மைக்ஷ்வாக பப்ரச்ச முனிபுங்கவா. இந்த அடுத்தது ராமர் இப்படி பாக்கிறார், அங்க போய் எத்தினதும் அது கோர சங்காசம், ரொம்ப கோரமான ஒரு காடு. அப்போ அதை பார்த்ததும் ராமர் கேக்குறார் முனி சிரேஷ்டத்தை கேக்குறார். அடுத்த கேள்வி என்னது? அஹோவனமிதம் துர்கம் ஜில்லிகா கணநாதிதம் பைரவஹ ஸ்வாபதை பூர்ணம் சகுந்தைர் தாருணஸ்வனை நானா பிரகாரை சகுனை வாஷ்ய பிபைரவைஸ்வனை சிம்ஹவியாக்ரவராஹைச்ச வாரணைச்சோபசோபிதம். ஆச்சரியமா இருக்கு இந்த காடு. இந்த காடுல இந்த ஜில்லிகா கணநாதிதம் சீவீடெல்லாம் இருக்குமே, அந்த சத்தம் இருந்துட்டே இருக்கு. பயங்கரமான குரூரமான மிருகங்கள் எல்லாம் கோரமா அழறது, பயங்கரமா சத்தம், அப்படி ஒரு சத்தம். தாருணையே சுவனேகி, ரொம்ப தயனீயமா, சாப்பாடே இல்லாத மாதிரி ஒரு மிருகங்கள் எல்லாம் அழுமே, அது மாதிரி ரொம்ப கோரமா அழறது. பட்சிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு, பல பல விதத்துல பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் கேக்கிறது, பயங்கரமான பறவைகள் எல்லாம் வருது. சிம்ஹம் வியாக்ரம் வராஹை, சிம்ஹம் நரி பன்னி போன்ற ஆனைகள் எல்லாம் விளங்க கூடினது. அடுத்ததோ தவாஸ்வகர்ண கதிரைஹி மருது கரிங்காலி போன்ற விருட்சங்கள் எல்லாம் இருக்கு, பெருசு பெருசா நிறைய விருட்சங்கள் எல்லாம் இருக்க கூடினா அது பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கேன். இப்ப ஏற்பட்ட அதிபயங்கரமான இது என்ன காடு, கிம் வனம், இது என்ன வனம் அப்படின்னு ராமர் கேக்குற. அப்போ இத கேட்டதும் விஸ்வாமித்திரர் சந்தோஷத்தோட சொல்றார். ஏன்னா இப்போ இது இந்த ஏன் இவர் கேக்குறார் ராமர், எதுக்கா இருந்தாலும் ஒரு வதம் ஒரு ராட்சசிய இல்லாம பண்ணணும் அப்படின்னா ஒரு காரணம் உண்டாகணுமே இல்லவா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவா. இப்போ ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பார்த்தோம் வாயில், அசரீரி வார்த்தை காட்டா ஏ மூடா, உனக்கு தேவகிட்டேந்து எட்டாவது புத்திரன்டேந்து உனக்கு மரணம் டா அப்படின்னு அசரீரி காட்டா கிருஷ்ண அவதாரம் ஏற்பட்டிருக்குமோ. அப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்லவா, ஒரு விஷயம் ஏற்படணும்னா ஒரு காரணம் வேணும். இப்ப காரணத்தை உண்டாக்கணுமே, அதற்காகவே ராமர் இந்த கேள்வியை கேக்கிறார். விஸ்வாமித்திரரும் ஆஹா இந்த குழந்தையே கேட்கறதே கேள்வி, இதுக்கு பதில் சொல்லியே அந்த தாடகாவை என் வந்த விஷயம் என் வந்த காரண காரியம் என்னவோ அதை பூர்த்தி பண்ணிடலாம்னு ரொம்ப சந்தோஷமாகவே விஸ்வாமித்திரர் பதில் சொல்றார். வத்சா காகுஸ்தா ஏதத் தாருணம் வனம் யதா ஸ்ரூயதாம். கொண்டே காகுஸ்தா, இந்த பயங்கரமான காடு என்னதுன்னு நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோனா. இவ ரெண்டு பேரும் தனதான்ய சமிருத்தியோட இருந்தா, யாரு ஏதவு ஜனபத்தவு ஸ்வீதவு பூர்வமாஸ்தாம் நரோத்தம மலதாஸ்ச கரூஷாஸ்ச. இந்த ரெண்டு விஷயங்கள் ரெண்டு நாடுகளா இருந்தது. இந்த காடு வந்து முன்னாடி ஒரு நாடா இருந்ததுப்பா, அதுக்கு ரெண்டு பேர் என்னன்னா மலதம் என்றும் கருஷம் என்றும் கூறப்பட்டார்கள். ஹே ராமா, முன்னாடி என்னாச்சு, விருத்தாசுர வதத்துல விருத்தாசுரன் கூட வதம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் இந்திரனுக்கு ரொம்ப கஷ்டகாலம் வந்துடுத்து, பிரம்மஹத்தியை பாதிச்சு கொடுத்து தேவேந்திரனுக்கு. அந்த சமயம் பசினாலையும் ஒரு சுஜித்வம் ஒன்றும் அழுக்கப்பட்ட ஒரு ஒரு உடலா எடுத்து தேவேந்திரனுக்கு, ஏன்னா பிரம்மஹத்தியா தோஷம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, அது ரொம்ப அழுக்குப்படுத்தி சாப்பாடு இல்லாம நிறையெல்லாம் பாதித்து இப்படி ஒரு ஒரு உருவத்துக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டார் தேவேந்திரன். எதனால, விருத்ராசுர வதத்தினால. அப்போ என்ன பண்ணா, தப்போ நிதிகளான முனிவர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வேண்டிதானே இந்திரன் வந்து யுத்தத்துக்கு போனார் விருத்ராசுரர் கூட, இப்படி விருத்ராசுரருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கப்படாது அப்படின்னுட்டு அவர்கள் எல்லாம் என்ன பண்றான், இந்திரரை குளிப்பாட்டினார்கள், ஸ்நாபயன் ஸ்நானம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் குலசைஹி ஸ்நாபயாமாசுஹூம், குலசங்கள்னா கலசங்கள்னால தீர்த்தம் ஆடினா. தீர்த்தம் ஆடினப்போ தேவேந்திரனுடைய அந்த பாபம் பூரா போச்சு. மலஞ்ச பிரமோச்சயன், பாபம் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கும் சரீரத்துல இருக்கக்கூடிய அழுக்கும் எல்லாம் போச்சு. அப்ப அந்த அழுக்கு மேலேந்து மேல் உலகத்திலேந்து அழுக்கு கீழே வந்ததே இல்லையோ, அது எங்க வந்தது அப்படின்னா பூமியிலதான் வந்தது. பூமியில வந்த இடம் எப்படி அந்த தேவேந்திரனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பாபத்தையும் நீக்கி பசியையும் போக்கினதுனால காருஷம் பசி, பசியையும் போக்கினதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது இன்றருக்கு. ஏன்னா தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சே இல்லையோ அதனால. ஆனா ஒரு விஷயம் கூட சொல்றார், ஒரு வரத்தை கூட கொடுக்கிறார். என்ன வரம் அப்படின்னா, நிர்மலோ நிர்மலஹ நிஷ்குருஷஹ சுஜிஹி அபவச்ச சுப்ரீதஹ பிரபு தேசத்திய அனுத்தமம் வரம் ததவும். எப்போ இந்திரன் வந்து இந்திரனுடைய பாவம் எல்லாம் போச்சோ, அது பூமி தானே வாங்கின்றது, அந்த பூமி எந்த தேசத்துல வாங்கித்தோ அந்த தேசம் உத்தமமான நல்லது நடக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுக்கறா. என்ன வரம், இமௌ ஜனபதௌ ஸ்வீதௌ க்யாதிம் லோகே கமிஷ்யதஹ மதலாஷ்ச கரூஷாஷ்ச மமாங்கமனதாரிணௌ. என்னுடைய சரீரத்திலிருந்து இந்த பாவத்தை வாங்கின்ற இந்த ரெண்டு சமிருத்தமான தேசங்களும் மலதம் என்றும் கருஷம் என்றும் இந்த லோகத்துல பிரசித்தி அடையட்டும். சாது சாத்விதம் தேவாக, இதை கேட்டதும் எல்லாரும் சாது சாது நல்லது நல்லது என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினா இந்திரனை புகழ்த்தினார்கள். ஏததௌ ஜனபதௌ ஸ்வீதௌ தீர்க காலமரிந்தம மலதாஷ்ச கருஷாஷ்ச முதித்தௌ தனதான்யத. ஏ சத்ருநாசனா, இந்த ரெண்டு விசாலமான நாடுகள் மலதம் என்றும் கருஷம் என்றும் நிறைய காலம் தனதானியங்களோட புஷ்டியாக இருந்தது. ஏன்னா இந்திரனுடைய ஆசீர்வாதம் இல்லையோ, அதனால நல்லா செழித்து இருந்தது, எந்த குறைவும் இல்லாம. அப்படி இருக்கிறத சில கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அங்க யார் வசிச்சிருந்தா அப்படின்னா, சுனந்தனும் அவருடைய மனைவியான தாடகா, இவா ரெண்டு பேரும் வசிச்சிருந்தா அவர்களுக்கு ஒரு குழந்தை மாரீஜன் அப்படிங்கிற ராட்சசன் புத்திரனானார்கள் அப்படின்னு சொல்றா. அந்த விஷயத்த சொல்றா, ரொம்ப சுருக்கமா சொல்லிவிடுறா, அதுக்கப்புறம் தீர்க்கமா விஸ்தாரமா சொல்றா. ஹே ராகவா, இந்த மலதம் என்றும் கருஷம் என்றும் ரெண்டு தேசங்கள் உண்டாச்சு இல்லையோ, இந்த தேசத்துல தாடகை என்ன பண்றா, ஒவ்வொரு நாளா நாசத்தை அழித்துட்டு இருந்தா, ரொம்ப செழித்த இந்த தேசத்தை அழிச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு நாளா. இப்படி இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் தபஸ் பண்ண அதெல்லாம் முடக்கின்னு இருந்தா, இங்கேந்து ஏதோ அத்தியர்த யோஜனே, ஒன்னரை காதம் தூரத்துல வசிக்கிறா தாடகா. தாடகா வனம்னே இருக்கு, தாடகா வசிக்கக்கூடிய ஒரு வனம் இருக்கு, அங்க நம்மளுக்கு போனோம். இதுக்கு ஸ்வபாகுபலமாசித்ய ஜஹீமாம் துஷ்டசாரிணீம் மன்னி யோகாதி மம் தேசம் குரு நிஷ்கண்டகம் புனக. என்னுடைய ஆர்டர் படி தன்னுடைய ஆத்மீயனே சொல்றா, மன்னி யோகா, நான் சொல்றேனே நீ கேளு, அந்த பாவம் பண்ணக்கூடிய அந்த தாடகே நீ கொன்னுடு, ஜஹி வதம் பண்ணிவிடு. இன்னொட்டு இந்த தேசத்துல எல்லாரும் பயந்து போயிருக்கா, நீயே பாத்தே கோரமா இருக்கு பாத்தியா, என்னத்தினால எல்லாரும் பயந்து போயிருக்கா, அந்த பயத்தை நிவாரணம் பண்ணி கொடு, பயரஹிதமாக்கு. லலிகஷ்சிதிமம் தேசம் சக்தோன்யோகந்துமீ திருஷம் யக்ஷின்யா கோரயா ராம உத்சாதிதமசஹ்யா. ராமா, இந்த பயங்கரமான இவளை ஜெயிக்கிறதுக்கு யக்ஷியால கூட யாராலையும் முடியாதுப்பா, யாருக்குமே சக்தி இல்லை இவளை ஜெயிக்கிறதுக்கு, அதனால நீதான் பண்ணணும். இந்த பயத்திலேந்து நிவர்த்தி பண்ணு, யாராலையுமே நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்கா, ஆனா யாராலையும் முடியலை, நிவர்த்தி உண்டாகலை. இந்த சங்கதி நான் பூரா சொல்லிட்டேன், நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த 24வது சர்க்கம் பூர்த்தி ஆகுது. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியம் பாலகாண்டே சதுர்விம்சத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 25வது சர்க்கத்துல தாடகையை பார்த்து கொஞ்சம் கூட விஸ்தாரமா சொல்றார். முனிவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஸ்ரீராமர் ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றார், ஒரு கேள்வி கேட்கிறார். அல்ப வீரியாய தாயக்ஷாஹ முனிசிரேஷ்டா, யக்ஷர்கள் எல்லாம் அல்பமா ஒரு பராக்கிரமம் கூடினவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அப்பேற்பட்ட யக்ஷர்களுக்கே பராக்கிரமம் கொஞ்சம் கம்மிதான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறத அபலா நாகசஹஸ்ரஸ்ய பலம் கதம் தாரயதி. ஒரு ஸ்திரீ, அபலையான ஒரு ஸ்திரீ, ஆயிரம் யானைக்கு யானையுடைய பலத்துக்கு சமம் என்று சொல்றே, அது எப்படி அப்படின்னு கேக்குறா. அதாவது என்ன கேக்குற, யக்ஷர்களுக்கு கூட அல்பமான பராக்கிரமம் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறத ஒரு அபலையான ஒரு ஸ்திரீக்கு எப்படி ஆயிரம் யானையுடைய பலத்துக்கு ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு கேக்குறா. விஸ்வாமித்ர மகர்ஷி இவருடைய சூக்ஷ்மமான புத்தியை தெரிஞ்சு கொடுத்து, ஏன்னா ஸ்ரீராமர் ஒரு கேள்வி கேட்டாலும் ஆயிரம் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு கொடுத்த விஸ்வாமித்ர மகர்ஷி. ஏன்னா ஒரு ஸ்திரீய போய் வதம் பண்ண சொல்றேலே அப்படின்னு சங்கோச்சப்படுறாரு. எல்லாம் பல ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்கு இந்த கேள்வியிலே அப்படி. ஆனா விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு எல்லாம் புரியறது, சூக்ஷ்மமான புத்தியை புரியறது நுட்டு அவருக்கு வேண்ட பதில் எல்லாம் கொடுக்கிறார். கேட்டதோ ஒரு கேள்வி, அதுக்கு மனசுல இருக்கக்கூடிய பதில்கெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாராம். என்ன சொன்னார், ஸ்லக்ஷ்ணயாவாச்சா, மதுரமான வார்த்தையில சொல்ற, ஸ்திரீ பலத்துல மிகச்சவள் அப்படின்னு சொல்ற, அபலா பலோத்தரா, ஸ்திரீலேயே ஸ்திரீ பலத்துல ரொம்ப மிகுந்தவள், வரதானமா கிடைச்சது இந்த பலம். அந்த கதையை சொல்றேன் கேட்டுக்கோ, எப்படி இவளுக்கு இந்த பலம் கிடைச்சது அப்படிங்கிற கதையை சொல்றேன் கேட்டுக்கோ. பூர்வ மாசீன் மகாயக்ஷஹ சுகேதுர் நாம வீரியவான் அனபத்தியஹ சுபாச்சாரஹ சச தேபே மகத்தபஹ. முன்னாடி பல பராக்கிரமசாலியான சுகேது அப்படின்னு ஒரு மகாயக்ஷன் இருந்தான்பா. அவர்களுக்கு என்னாச்சு, அனபத்தியஹாச்ச, ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இருக்கலை, சந்தான பிராப்தி இருக்கலை, அதனால என்ன பண்றா, சுபாச்சாரஹ மகத்தபஹ தேபே, ஆச்சார யுக்தமாக பெரிய தபஸ் பண்ணினா, கொடூரமான தபஸ் பண்ணினா குழந்தைகள் உண்டாகிறதுக்காக. யாரு, சுகேது அப்படிங்கிற ஒரு மகா யக்ஷன். பிதாமஹஸ்து சுப்ரீதஹ தஸ்ய யக்ஷபதேஸ்ததா கன்யா ரத்னம் ததௌ ராம தாடகமாம் நாம நாமதஹ. அந்த சமயம் அவ என்ன கேட்டா, குழந்தையே கொடு அப்படின்னு கேட்டா. அல்லாம புத்திரன் புத்ரி அப்படின்னு வேறு திருவா கேட்கலையோ, அதனால புத்திரிய கொடுக்கறாளாம். கன்யா ரத்னம், கன்னிகளிலே ரத்னமா இருக்கக்கூடிய அவ்வளவு அழகா இருந்த அந்த பிரம்ம யக்ஷராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தி அடைஞ்சது இவருடைய தபஸ் பார்த்து. அப்ப பிரம்மதேவர் பேர் கொண்ட பிரம்மதேவர் வந்து என்ன சொல்றார், தாடகா அப்படிங்கிற கன்யா ரத்னத்தை கொடுத்தார் அவர்களுக்கு. குழந்தைகளுக்கு வேண்டிதானே அவ தபஸ் பண்ணினா, அந்த தபஸுக்கு பலனாக தாடகை அப்படிங்கிற கன்யா ரத்னத்தை கொடுத்தார். ததௌ நாக சஹஸ்ரஸ்ய பலம் சாஸ்யா பிதாமஹ நத்வேவ புத்ரம் யக்ஷாய ததௌ பிரம்மா மகாயஷாம். பிரம்மதேவர் என்ன பண்றா, இந்த குழந்தைக்கு ஆயிரம் யானைகளுடைய பலத்தையும் கொடுத்தார், ஆனாலும் புத்திரனை கொடுக்கலை, புத்திரியை தான் கொடுத்தா அப்படின்னு எடுத்து சொல்றா. இல்ல தாம் து ஜாதாம் விவர்தந்தீம் ரூப யௌவனசாலினீம், பிறந்த அந்த குழந்தை ரூப யௌவனமா இருந்தா, யசஸ்வினியா இருந்தா, அழகா இருந்தா, அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் நிரம்பினவளா இருந்தா. ஏன்னா தேவனே கொடுத்ததல்லவோ. அப்போ அந்த குழந்தைய என்ன பண்றா, ஜர்ஜபுத்ராய சுந்தாய ஜர்ஜபுத்ரன் ஆறு சுந்தன் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்ப சுந்தன் கணவராக வரா அந்த தாடகைக்கு. அப்படி கொஞ்ச காலம் நல்லா சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாப்பா. அது கழிஞ்சு ஒரு சமயம் மாரீஜன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் யக்ஷியாக பிறந்தா. சரியா பார்த்தா இவர்கள் யக்ஷி கிடையாது, மாரீஜன் எப்படி யக்ஷி ஆனானா, சாபத்தால இவர்கள் ராட்சசர்கள் ஆனார்கள். எப்படி சாபம் அப்படின்னா, இந்த சாபத்தினுடைய கதையை சொல்றா, ஒரு சமயம் சுந்தன் வந்து தாடகையுடைய கணவர், அவர் வந்து அகஸ்திய மகர்ஷியால வதம் பண்ணப்பட்டார். ஏன்னா அகஸ்திய மகர்ஷியை உபதிரவம் பண்ண போனப்போ அகஸ்திய மகர்ஷி அவரை வதம் கொலை பண்ணி விட்டார். அந்த சமயம் தன்னுடைய கணவர் இறந்துட்டார்ங்கிற துக்கத்தை தாங்க முடியாம தாடகா பிள்ளையும் கூட்டி மாரீஜனையும் கூட்டிண்டு இந்த ரிஷிவரியரான அகஸ்திய முனிவரை கஷ்டப்படுத்தலாம்னு வந்த வந்த சமயம் என்னாச்சு, தாடிதா காமபானை பானௌகைஹி யுவதி சா திகம்பரா ரத்யர்த்தம் கிருத சம்ரம்பா காயந்தி சாபியதாவத. யுவதியும் வஸ்திரமெல்லாம் போடாம அந்த காமபானங்களால பீடனை தாடிதா அடிக்கப்பட்டவளான அவளை பார்த்து என்ன பண்றா முனிவர், கோபம் கொண்டார். கோபம் கொண்டு சபிக்கிறார் மாரீச்சனை, முதல்ல சபிக்கிறார். ராட்சசத்வம் பஜஸ்வேதி மாரீச்சம் வியாஜஹாரசஹ, மாரீச்சனை ராட்சச பாவம் அடையட்டும் என்று சபித்தார். மேலும் அகஸ்திய முனிவர் தாடகையும் பார்த்து மனுஷர்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய விரூபா விக்ருதானனா மகாயக்ஷி இதம் ரூபம் அபாஹாய தாருணம் ரூபம் தே அஸ்தூன்னு சபித்துட்டார். என்ன சபிக்கிறார், மனுஷரை சாப்பிடக்கூடியவளும் விகிருதமான ரூபமும் விகிருதமான முகியும் முகமும் கூடின அந்த மகாயக்ஷியமான அந்த ரூபத்தை வெளிந்து அதிதேவனான தேவர்களை எல்லாம் உபதிரவிக்க கூடின பயங்கரமான உனக்கு ஒரு ரூபம் வரட்டும் அப்படின்னு கொடுத்துட்டா. அதாவது யக்ஷ ரூபத்தை, ராட்சசியாக யக்ஷ ரூபத்தை விட்டு ராட்சசமான ரூபத்தை கொடுத்துட்டா தாடகாக்கு சாபத்தினால. அப்படி இந்த தாடகாக்கு என்ன வந்தது, ராட்சசியான ரூபம் வந்தது. சைஷா சாபகிருதா அமர்ஷாம் தாடகா க்ரோதமூர்ச்சிதா தேசமுத்சாதயத்யேனம் அகஸ்த்ய சரிதம் சுபம். அப்படி இந்த தாடகை சாபத்தினால மதி மறந்தவளான அகஸ்திய முனிவர்கள், அகஸ்திய முனிவர் திருப்பி போய் எதுவும் பண்ணவும் முடியலை அல்லவா. அதனால என்ன பண்றா, அகஸ்திய முனிவர் இருந்த அந்த மங்களமான தேசத்தை அழிக்கலாம் அப்படின்னு துணியரா. துராச்சாரம் பண்ணி அதிபயங்கரமான க்ரூர பராக்கிரமங்களோட எல்லாரையும் உபதிரவிச்சுன்னு அந்த யக்ஷினி இருந்தா. யாரு, இந்த தாடகா. அப்போ கோபிராமண ஹிதார்த்தாய அந்த கதையை முடிச்சுட்டு ராமர்த்த சொல்றா, கோபிராமண ஹிதார்த்தாய ஜஹி துஷ்ட பராக்கிரம் நஹ்யேனம் சாபசம் ஸ்பிருஷ்டாம் கஷ்டித் உத்சகத்தே புமான். பசுக்களுடையும் பிராமணர்களுடையும் நல்லதுக்கு வேண்டி இந்த தாடகாவை வதம் பண்ணுறாமா. இந்த சாபத்தால இவள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறா. அதனால அப்பேற்பட்ட இந்த தாடகாவை இந்த மூணு உலகங்கள்ல நீ தவிர்த்து வேற யாராலையும் எந்த புருஷனாலையும் இவளை வதம் பண்றதுக்கு துணியவே மாட்டாப்பா. மனுஷ சிரேஷ்டா, ஸ்திரீயை வதம் பண்ற நகிதே ஸ்திரீ வத கிருதே கிருணா காரியா நரோத்தமான். ராமா, நீ ஸ்திரீயை கொல்லணமே, ஸ்திரீயை வதம் பண்ணணமே என்று நினைச்சுண்டு பின்வாங்காதே. ஏன்னா நீ சாதாரண ராஜகுமாரனா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்கும் ஜாதுர்வர்ணிதார்த்தாய நாலு வர்ணங்களுக்கும் உலகங்களுக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாலு வர்ணத்துல இருக்கக்கூடியவாளுக்கு க்ஷேமம் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ நடத்திதான்ப்பா ஆகணும் அவளுக்கு க்ஷேமம் கிடைக்கிறதுக்கு. தயை பார்க்காதே, விஷம் சம்பா தயையற்றதோ இல்லைன்னா இப்படி பாதகம் பாபம் அல்லவோ அப்படின்னு நினைக்காதே. சத்துக்களை காப்பாத்துறதுக்கு இப்படிப்பட்ட துஷ்டர்களை வதம் பண்றது புண்ணியம் தான்ப்பா, பாபம் ஆகாது. லோகத்தை காப்பாத்துறது ராஜ்யபாரணி யுக்தானாம், நீ ராஜ்யபாரம் அப்படிங்கறது உனக்கு வரப்போறதே, லோகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு விரதம் எடுத்துட்டு இருக்கையே அந்த வாக்கு, அந்த வாக்கு தர்மம்ப்பா. அந்த தர்மத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த அதர்மிஷ்டையான இவளை வதம் பண்ணணும். ஷூயதேஹி புரா சக்ரோ விரோசன சுதாம்ரபான் பிருத்திவீம் ஹந்தும் இச்சந்தேன் மந்தராம் அபியசூதயத்து. முன்னாடி நான் ஏதோ சொல்றேன்னு சொல்லி நீ தள்ளி விடாதே. முன்னாடி இந்த தேவர்கள் கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்கா, ஸ்திரீய வதம் பண்ணிருக்கா. என்னதுன்னா இந்திரன் பூமியை அழிக்கிறதுக்கு வேண்டி துணிஞ்ச விரோஜனுடைய புத்திரியான மந்தரையை வதம் பண்ணினான். அது எதுக்கு, பூமியை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நல்ல கிருத்தியம் ஸ்திரீ வதம் பண்ணினான். அடுத்ததோ இந்திரன் தான் பண்ணினானா கேட்டா கிடையாது, விஷ்ணுவே பண்ணிருக்கார். என்ன பண்ணினார், விஷ்ணுனா சபுராராம பிரகுபத்னி திருடவிரதா அனிந்திரம் லோகமிச்சந்தி காவியமாதா நிஷூதிதா. ராமா, முன்னாடி திருடமான விரதத்தோட கூடினவளும் சுக்கர மகர்ஷியுடைய மாதாவுமான பிரகுபத்னிய லோகத்தை இந்திரன் இல்லாம பண்ணணும் இந்த லோகத்துல அப்படின்னு பிரகுபத்னி நினைச்சா. அப்படி அந்த பிரகுபத்னி அந்த தப்பான எண்ணம் இருந்ததுனால விஷ்ணுவால வதம் பண்ணப்பட்டாள். அப்படி விஷ்ணு ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணிருக்கா. இப்படி மகாத்மாக்கள் புருஷ சிரேஷ்டர்கள் எல்லாம் அதர்மயுக்தமான ஸ்திரீகளை கொன்னிருக்காப்பா ஏத்தைஷ்டான்யைஷ்ட பகுபி ராஜபுத்திர மகாத்மபிஹி அதர்ம சகிதானாரியோ ஹதா புருஷ சத்தமைஹி. அதர்மயித்துகளான ஸ்திரீகளை கொன்னிருக்கா, அதனால என்னுடைய ஆஜ்ஞைப்படி நீ இவளையும் ஸ்திரீ கிருணாம் கிருணாம் நலன் ஒரு வெறுப்பு நினைச்சிருந்தெல்லாம் வதம் பண்ணாம விடாதே, வதம் பண்ணு அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றா 25வது சந்தம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே பஞ்சவிம்ச சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 26வது சர்க்கத்துல தாடகா வதம், எப்படி தாடகையை ராமர் வதம் பண்ணினார் என்று பாக்கிறோம். முனேர் வஜன மக்லீபம் ஷித்வா நரவராத்மஜா ராகவ பிராஞ்சலிர் பூத்வா பிரத்யுவாஜ திருவிரத. இந்த மகர்ஷியுடைய வார்த்தையை கேட்டு கலுஷமற்ற ஸ்ரீ ராகவர் கைய கூப்பின்னு சொல்றார். என்ன ராமர் சொன்னார், பிதுர்வஜன நிர்தேசாத் பிதுர்வஜன கௌரவாத் வஜனம் கௌஷிகஸ்யேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா அனுஷிஷ்டோஸ்மியோத்யாயாம் குரு மத்யே மகாத்மனா பித்ரா தசரதேனாஹம் நாவஜ்ஞேயம் ச தத்வஜஹ. ரொம்ப உயர்ந்ததான ஸ்லோகங்கள் இது. 26வது சர்க்கத்துல 2-3 ஸ்லோகம் என்ன சொல்றார், அயோத்தியால குருஜனங்களுடைய நடுவுல மகாத்மாவான அப்பா தசரத மகாராஜா நீங்க வந்திருக்கேல், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காடாப்பா, நீ வந்து அவருடைய என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கோ, மறுவார்த்தை அது தர்மமா அதர்மமா எல்லாம் யோசிக்காதே, என்ன சொல்றாரோ அதை பண்ணு அப்படின்னு நான் வணங்கக்கூடிய அப்பா வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்கார். அப்போ பிதிருவாக்கியம் பரிபாலனம் பண்ணக்கூடிய நான், பித்ரு அப்பாவுடைய வார்த்தையுடைய கௌரவத்தை தெரிஞ்ச நான் உங்களுடைய வார்த்தையை நான் மதிக்க மாட்டேனா, அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணமும் நீங்கள் குருஸ்தானத்தில் இருக்கேன், அப்பேற்பட்ட உங்களுடைய வார்த்தையும் நான் மீறமாட்டேன், அதுக்கு தர்மமா அதர்மமா எல்லாம் நான் நினைக்க மாட்டேன், நிச்சயமாக நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்கோ நுட்டு சொல்லி அவர் வார்த்தையை கொடுக்கிறார். சோஹம் பிதுர்வஜ ஸ்ருத்வா சாசனாத் பிரம்மவாதினஹ கரிஷ்யாமின சந்தேகஹ தாடகாவத உத்தமம். அந்த நான் பிதிருவார்த்தையை காப்பாத்தக்குன்னா உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ஆத்மை உத்தமமான தேவர்களுக்கெல்லாம் காப்பாத்தக்கூடிய விஷயமான இந்த தாடகாவதத்தை நான் பண்றேன், அதுல சந்தேகமே வேண்டாம். ந சந்தேக தாடகாவதம் உத்தமம், உத்தமமான இந்த தாடகாவதத்தை நான் பண்றேன் எதற்காக அப்படின்னா, கோபிராமண ஹிதார்த்தாய தேசஸ்யாஸ்ய ஹிதாய ச தவ ஜெய்வா பிரமேயஸ்ய வச்சனம் கர்த்தும் உத்யதஹ. பசுக்களையும் பிராமணர்களையும் பிராமணர்களுடைய நன்மைக்கும் வேண்டிவிட்டு இந்த நாடு செழிக்கிறதுக்கு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை இந்த க்ஷணமே நான் பண்றேன் என்று சொல்லி அந்த சத்ருநாசனான ஸ்ரீராமர் வில்லை எடுத்து முஷ்டியில ஒரு ஆஞ்சு ஆஞ்சு பிடிச்சு ஒரு சத்தம் உண்டாக்குறாரா, ஜாகோஷம் ஒரு கோஷத்தை உண்டாக்குறார். அங்க பூரா அகரோது முழங்கித்தாம், அந்த காடு பூரா முழங்கித்த அந்த சத்தம், அந்த வில்லனுடைய சத்தம். அந்த சத்தம் கேட்டதும் தாடகாவனத்துல இருக்கக்கூடியவ எல்லாரும் நடுங்கினாராம், தாடகையும் அந்த சத்தத்தை கேட்டு கோபம் கொண்டா, யாரடா இது அப்படின்னு கோபம் கொள்றான். ராட்சசி அந்த சத்தத்தை கேட்டதும் கோபம் கொண்டு யோசிக்கிறாளாம், என்னது இது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி பாக்கறா, யாரு வந்திருக்கா என்ன சத்தம் என்ன சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு ஓடுறா ஓடி பாக்கறா. தம் திருஷ்ட்வா ராகவ ஸ்ருத்தாம் விகிருதாம் விகிருதானனாம் பிரமாணேனாதி விருத்வாம் ச லக்ஷ்மணம் சோபிய பாஷத. அந்த ஸ்ரீ ராகவ ரொம்ப கோரரூபியும் பயங்கர முக்கியம் பிரிஷா பிரமாணேன பிரிஷார்பளம் அவளோட ரூபம் இதெல்லாம் பார்த்ததும் லக்ஷ்மணன் சொல்ற, பஷ்ய லக்ஷ்மண யக்ஷிண்யா பைரவம் தாருணம் பபு பயங்கரமான கோரமான இந்த தேகத்தை பாரு, நீ எப்படி பயம் முடுத்துற மாதிரி ஹிருதயத்தையே ரெண்டு துண்டு பண்ண துண்டா பண்ணக்கூடிய இந்த ரூபத்தை பாரு, நீ ஏனாம் பஷ்ய துராதர்ஷம் மாயா பலசமன்விதாம் வினிவிருத்தாம் கரோம்யத்ய கிருத கர்ணாகிரநாசிகாம். ஜெயிக்கிறதுக்கு முடியாதவளான மாயா சக்தியில எல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடனான இவளை இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன் என்று சொல்லி காதையும் மூக்கையும் நறுக்கி விட்டார் லக்ஷ்மணர். என்னவோ லக்ஷ்மணர் வந்து காதையும் மூக்கறதையும் மூக்கையும் வெட்டுறதுக்கு ரொம்ப தாத்பரியம் அவருக்கு நினைக்கிறேன். முதல்ல தாடகாவுடைய மூக்கையும் காதையும் வெட்டி விட்டார் லக்ஷ்மணர். நஹ்யே நாமத்ரயே ஹந்தும் ஸ்திரீ ஸ்வபாவேன ரக்ஷிதாம் வீரியம் சாஸ்யாகதிம் சாபி ஹனிஷ்யாமீதி மே மதிஹி. ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு காரணத்தால காப்பாற்றப்படட்டும், கொல்லணுமா அப்படின்னு ஒரு தாத்பரியம் என்று சொல்லி அந்த முனிவர் சொல்ல, ராமரோ ஸ்திரீயை எப்படி வதம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தார், விஸ்வாமித்திரர் இப்படி சொன்னதும் சரி அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானமா இருந்தாராம் விஸ்வாமித்திர முனிவர். ஹுங்காரம் போட்டா அந்த தாடகாவை தடுக்க. இன்னொட்டு ராமருக்கு நல்லா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து ஜெயம் செய்வாபிபாஷத. ரகுவம்சத்துல பிறந்தவர்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று ஜெயத்தையும் ஆசீர்வாதம் பண்ணினான். அதுக்கப்புறம் இப்பதான் தாடகாக்கும் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கும் யுத்தம் ஏற்படுறது. என்ன யுத்தம்? உத்தூன்வானா ரஜோ கோரம் தாடகா ராகவா உபவ். அந்த தாடகா சட்டுன்னு என்ன பண்றா, அங்க இருக்கக்கூடிய பொடி படலங்கள் இருக்கும்லவா அதையெல்லாம் மேலு காக்கறா. இப்ப இவெல்லாம் என்னடா இப்படி பொடியா இருக்கே, ஒன்னும் கண்ணு காணாதே. ராஜா ராஜா ரஜோ மேகேன அப்படிங்கிறா. ரஜஸ்னா பொடி, தூசி. தூசியால இப்படி அந்தகாரமாக்கி எடுத்து எல்லாருக்கும் காணாதே. தூசியெல்லாம் இப்படி கண் முன்னாடி வந்ததுன்னா பக்கத்துல இருக்கிறவா யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கினதும் அந்த சமயம் இவர்களுக்கு யுத்தம் பண்ண முடியாதே இல்லையோ. அந்த சமயம் தாடகா கல்லுனால சிலாவர்ஷேனா கல்லுனால மழைய புழிக்கிறாளாம் அவ மேல. கல்லுனால எரியறா ராகவர் மேலையும் ஸ்ரீ லக்ஷ்மணர் மேலே. அப்போ ராகவருக்கு கோபம் பறந்தது. ததச்சக்ரோத ராகவா, குரோதம் உண்டாவது, கோபம் உண்டாவதா. அப்ப என்ன பண்றா, சிலாவர்ஷம் மகத்தஸ்யா சதவர்ஷேன ராகவா. சிலாவர்ஷம் பண்ணக்கூடின கல்லு, கல்லுனால மழை பொழிக்க கூடின அவளுக்கு நேர பானத்தை விடுறாராம். ததச்சின்னபுஜாம் சாந்தாம் அப்யாசே பரிகர்ஜதீம். அப்போ கைகள், கையினாலதானே கல்ல போடுறா, அந்த கைகள் முறிந்துதான் தடகையோட அலறிண்டு நீ நடக்கிறத இப்பதான் சரியா சொன்னா லக்ஷ்மணர் காதையும் மூக்கையும் வெட்டுறா. வெட்டி விட்டு காமரூபரா சத்திய கிருத்வா ரூபாண்யேகஷ. அவளோ அவளுக்கு ஒரு வரம் இருக்கு தாடகாக்கு. என்ன வரம் தெரியுமோ, தனக்கு இஷ்டம் மாதிரி எந்த ரூபம் வேணாலும் எடுத்துக்கலாம். புலியாவனா புலி, பாம்பாவனா பாம்பு, மனுஷனானா மனுஷன், ரிஷபனாவனா ரிஷம், இப்படி பல ரூபம் எடுத்துக்கலாம். அப்ப அந்த யக்ஷி உடனே ரூபம் மாத்தி மாத்தி கழிக்கிறா. ஏன்னா ஒரு ரூபத்துல மூக்கும் காதையும் வெட்டி விட்டார் லக்ஷ்மணர், ஒரு ரூபத்துல கைய வெட்டி விட்டார் ராமர். இப்படி பல பல ரூபம் எடுக்கிறாளா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்தர்தானம் கத்துவா மறைஞ்சுட்டா திடீர்னு. நிறைய ரூபங்கள் எடுத்துட்டு அதெல்லாம் செல்லுபடி ஆகலை அப்படின்னு மறைஞ்சுட்டா. மாயால என்ன பண்றா, கல்மாரிய புழிக்கிறா. இன்னொரு கர்ஜனம் பண்றானா, ஜாஸ்வனம் சக்கரதுர் வீரோ வஜ்ராசனி சமம் ததா மோஹிதாத்தேன சப்தேன லப்த சம்ஞாச்சிரா ததா. அந்த சமயம் வஜ்ராயுதத்துக்கு துல்லியமான அவர் ராமர் வந்து அந்த தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துண்டு அந்த வில்லை எடுத்துட்டு சத்தம் உண்டாக்குறாராம். ஜாஸ்வனம் ஞானொலி வீட்டுறார். அந்த முழக்கம் மாயையில இருந்த கூடின அந்த தாடகாக்கு மயக்கம் ஏற்பட்டது. சில சத்தம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா கேட்டா நம்மளுக்கு தாங்காது இல்லவா, அப்படி நம்ம மயங்கி விழுந்துடும். அதே மாதிரி அந்த மாயையில இருந்த தாடகையும் மயங்கி பிரக்ஞையற்றவளாக விழுந்துட்டா. ததஸ்தாவஷ்ம வர்ஷேன பவர்ஷ குரோதமூர்ச்சிதா புரா நமுச்சிதா நமுச்சிதனையா யதா விஷ்ணு புரந்தரோ. முன்னாடி நமுச்சியோடைய புத்திரியான விஷ்ணு இந்திரன் இவர்களை எப்படி ஆக்குமோ, கோபத்தால எதிரிட்டாலோ, அதே மாதிரி கல்மழையனால அவர்களும் வர்ஷித்தார்கள். ததஸ்தாவஷ்ம வர்ஷம வர்ஷேன கீரியமானோ சமந்ததா. கல்மாரி கல்லு பொழிஞ்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றார், ஸ்ரீமானான காதிபுத்திரர் இப்படி சொன்னார். என்ன சொல்றார்? அலம் தே கிருணயாராம பாபைஷா துஷ்டச்சாரிணி யஜ்ஞ விக்னகரி யக்ஷி புராவத்தேதமாயா. விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்லிவிட்டார், பாராமா பொறுத்தது போதும், இப்படி கனிவு உன்னுடைய கிருணையா உன்னுடைய இந்த கனிவு தயையை நிறுத்து, போதும். இவள் பாவி ஆகக்கூடும், நான் பாபம் பண்றா, துஷ்டச்சாரணி தப்பான நடத்தை உள்ளவள், யக்ஞ விக்னகரி யாகங்களெல்லாம் முடக்கிறவள், இப்பேற்பட்ட மாயையால கொழுத்துன் இருக்கா, அதனால நீ பொறுமைய போதும், எழுந்து தாடகவதம் பண்ணு. வத்யதாம் தாவதே வைஷா புரா சந்தியா பிரவர்த்ததே. சந்தி ஆவறது, சந்தியா சமயம் தொடங்கறதுக்குள்ள நீ அவளை வதம் பண்ணிவிட. சந்தியா ஏன்னா சந்தியா காலேஷு துர்தர்ஷாணி பவந்தி ரக்ஷாம்சி. சந்தியா காலத்தை ராட்சசர்களை கொல்றதுக்கு ரொம்ப தக்கதான சமயம் கிடையாது, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாகும் சந்தியா காலத்துல, அதனால நீ இப்பவே வதம் பண்ணிவிடு அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்டதும் தன்னுடைய பானத்தை எடுத்து கல்மாறி பொழிய கூடின அந்த தாடகையை பார்த்து சாருதா சரஜாலேன மாயா பலசமன்விதா அபிதுத்ராவகாகுஸ்தம் லக்ஷ்மணம் சவினே துஷீம். அவள் மாயையால தன்னுடைய கையெல்லாம் தூக்கிட்டு லக்ஷ்மணனுக்கு நேரா அலறிந்து போறா. அந்த சமயம் ராமர் வந்து தாமாபதந்தீம் வேகேன விக்ராந்தாம் அஷனீமிவ ஷரேணோரசி விவ்யாத சாபபாதமமானச்ச. ரொம்ப வேகமா வந்துட்டு இடி மாதிரி வரக்கூடிய அவளை ஒரே ஒரு பானத்துல மார்பு ஷரேண உரசி விவ்யாதக, ஒரே ஒரு பானத்தினால அவளுடைய மார்பை பிளர்ந்து அவள் இந்த பூமியில விழுந்தா, மரணம் தன்னுடைய ஜீவனற்று பூமியில விழுந்தாள். அப்படி தாடகாவதம் ஏற்படுறது அந்த இந்த ஸ்லோகத்துல. தாம் ஹதாம் பீம சங்காஷாம் திருஷ்டுவா சுரபதி சதா சாது சாத்விதிகா அகுஸ்தம் சுராஷ்ட சமபூஜையன். இப்படி தாடகாவதம் ஏற்பட்டதும் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், என்ன பயங்கர ரூபமான யாராலையுமே வதம் பண்ண முடியாத இந்த தாடகைய வதம் பண்ணி விட்டாரே ராமர், அப்ப சந்தோஷம். சாது சாதுதி சாது சாது நல்லது நல்லது அப்படின்னு அந்த காகுஸ்தனை ஸ்ரீராமரை வாழ்த்தினார். சஹசிராட்சனான தேவேந்திரன் அதிப்பிரீதியா இருந்து அவர்களை ஆசீர்வாதம் பண்றார். எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் கீழே வந்து விட்டா, கீழே வந்து விஸ்வாமித்திர மகர்ஷிட்ட சொல்றார், பார்த்து சொல்றார், முனியே கௌஷிக பத்ரந்தே சேந்திரா சர்வே மருத்கணாக தோஷிதா கர்மணா நேன ஸ்னேஹாதர்ஷே ராகவ. மகர்ஷே கௌஷிகா உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், இந்த விஷயம் பண்ணினாரே இல்லையோ, தாடகாவதம் ஏற்பட்டதே இல்லையோ, தேவகணங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்கள், ஸ்ரீ ராகவனை ஸ்னேகத்தால சொல்லுங்கோ அவர்கிட்ட. ஹே பிரம்மன், சத்தியமான பராக்கிரமம் உள்ளவரும் தபோபலத்தால வளர்த்தப்பட்ட கூடின அந்த ப்ரஷாஸ்வனுடைய புத்திரர்களை ஸ்ரீ ராகவனை போதனம் பண்ணுங்கோ, இந்த விஷயங்கள் எல்லாம் போதனம் பண்ணுங்கோ, உங்களுடைய சுசுரூஷிலேயே அவர் நன்னா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷியை கொஞ்சம் புகழ்த்தி ராமரையும் சந்தோஷம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ராமரையும் வாழ்த்தி என்ன பண்றா, அவர்கள் மறைந்தார்கள். மேலும் சந்தியாகாலம் ஏற்பட்டது, சந்தியாகாலத்துல அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பண்றா. ததோ முனிவர் பிரீதா தாடகாவத தோஷிதா. சரி, தேவர்களுக்கு சந்தோஷமாட்டா சந்தோஷம் ஆயிட்டுது, அவர்கள் வந்து விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை பிரகடனம் பண்ணினா. அங்கு இந்த தாடகாவதத்துல இருந்துக்குள்ள முனிவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா இல்லையோ, தாடகையினால ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தா, அப்ப தாடகை வதம் ஆனதும் முனிவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவா, என்ன பண்றா, கிருஷ்ணனை அப்படியே வாரி புணர்ந்து சிரசை நுகர்ந்து ஒரு வாக்கியத்தை சொல்றா, ஜஹாத்ய ரஜனீம் ராமவதேம சுபதர்ஷன ஸ்வஹ பிரபாதே கமிஷ்யாம் கமிஷ்யாமஹ ததாஶ்ரமபதம் மம. ராமா உங்களுக்கு உனக்கு மங்களம் உண்டாகட்டும், அழகான சுபதர்ஷன கண்ணுக்கே ஆனந்தகரமா இருக்கக்கூட, ஹே ராமா இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கலாம், நாளைக்கு கார்த்தால எழுந்து ஆசிரமஸ்தலத்துக்கு போகலாம் என்று சொல்றார். விஸ்வாமித்ரவஜஸ்ருத்வா ஹிருஷ்டோ தசரதாத்மஜ. விஸ்வாமித்ரருடைய இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷம், முனிவர்கள் எல்லாம் சொல்றா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி, சரி அப்படியே சொல்லி அந்த தாடகா வனத்திலேயே அந்த ராத்திரி கழிந்தது. சுகமா சந்தோஷமா நிம்மதியாக ஆனந்தமாக அவர்கள் தங்கினார்கள். அப்ப அந்த தாடகா வனம் என்னாச்சு, இப்ப தாடகை இல்லாத வனம் தாடகா வனம் எப்படி இருந்து தான் அது சொல்றா. முக்தசாபம் வனம் தச்ச தஸ்மின் தேவததாஹரி சம்பகாசோக புன்னாக மல்லிகாத்யை சுபோ சுசோபிதம் சூதை சபனசை பூகைஹி நாரிகேலை சோபிதம் வாபி கூபத்தடாகை தீர்கிகாபிரலங்கிருதம் மல்லிகா ஹேமகூடை மண்டபைருஷு உபசோபிதம் ரமணீயம் ஹி பப்ராஜ வனம் சைத்ரரதம் யதா. அந்த காடு அந்த நாள் அவ தாடகை வதம் ஏற்பட்டதும் சாபம் நீங்கினதான அந்த காடு, முக்த சாபம், சாபத்திலேருந்து நீங்கம் பட்டது. அழகா அங்க இருக்கக்கூடிய அசோகம், புன்னாகம், செம்பகம், மல்லிகா போன்றவைகள் எல்லாம் நன்னா செழித்து வளர்ந்தது, நன்னா வளங்கிறது. அப்புறம் சூத்தைஹி பனசைஹி பூகைஹி கவுங் பிளாவு தெங்கு இப்படி நிறைய விருட்சங்கள் எல்லாம் நன்னா சோபமா இருந்தது, சோபித்தம், நல்லா சோபித்தது. மேலும் தடாகம், குளம், கிணறு போன்ற விஷயங்கள் எல்லாம், ஜலநதி தடங்கள் எல்லாம் நன்னா அலங்காரம் பண்ணி சௌக்கியமா ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக காற்றை வீசிந்து அழகா நதி ஓடித்தான். இப்படி அழகான அந்த இடம் குபேரனுடைய சைத்திர உத்யானம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த தடகாவனம் விளங்கித்து, எந்த குறைவுகளும் இல்லாம நிம்மதியாக சாந்தியை பரத்தக்கூடியதான அந்த வனம் விளங்கித்து ஆச்சரியம். நிஹத்யதாம் யக்ஷசுதாம் சராமஹ பிரசஸ்யமான சுரசித்த சங்கைஹி உவாச தஸ்மின் முனினா சகைவ பிரபாத வேலாம் பிரதிபோத்யமானஹ. அந்த ஸ்ரீராமர் அந்த யக்ஷபுத்திரியை வதம் பண்ணினதுக்கு அப்புறம் தேவகணங்களும் சித்தகணங்களும் புகழ்த்தினவர்களாக அந்த ஸ்ரீராமர் சௌக்கியமா அங்க தூங்கி காத்தால எழுந்தார். பிரபாத வேலாம் பிரதிபோத்யமானஹ, பிரபாத சமயத்துல எழுந்து பாக்கி இருந்தான காரியங்கள் 27வது சர்க்கத்துல சொல்றான். இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே ஷட்விம்சத் சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்போ 27வது சர்க்கத்துல விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய அஸ்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்றார் ராமருக்கு. என்ன சொல்ற விஸ்வாமித்ர ராமரை பார்த்து மதுரஸ்வரமா சொல்றார், ராஜகுமாரா நீ இந்த விஷயம் பண்ணினையே அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சொன்ன விஷயத்தை கேட்டாயே, இதனால உனக்கு சகல பாக்கியங்களும் உனக்கு உண்டாகும்பா, நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். எங்கிட்ட இருந்து எல்லா எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் நான் உனக்கு தந்து விடுறேன். சர்வ சஸ்திராணி சர்வசா அஸ்திராணி ததாமி, எல்லா அஸ்திரங்களையும் நான் தந்து விடுறேன். அந்த அஸ்திரங்கள் எல்லாம் வைத்துண்டு யாரு வேணாலும் அவனுக்கு அடக்கி ஜெயிக்கலாம் யுத்தத்துல. தேவர்கள், கந்தர்வர்கள், உரகங்கள் இவெல்லாம் தேவாசுர யுத்தம் எல்லாம் ஏற்படுத்த சத்ருக்களையுடைய பலத்தை எல்லாம் கீழடக்கிண்டு உனக்கு ஜெயிக்கலாம்பா அப்படின்னு சொல்லி திவ்யமான அஸ்திரங்களை கொடுக்கிறார். என்னென்ன அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறார் அப்படிங்கறது சொல்றார். தண்ட சக்கரம் ஹத்திவ்யம் தாசியாம் இத்தவர் ஆகவ, என்னெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிற லிஸ்ட் சொல்றேன், காதால கேட்டுக்கோங்க, கேட்கறதே மகத் புண்ணியம், அதனால சொல்றேன். மகத்தான உத்தம தண்ட சக்கரத்தை உனக்கு தரேன்பா, ஏ வீரா, அதெல்லாம தர்ம சக்கரத்தை உனக்கு தரேன், கால சக்கரத்தை உனக்கு தரேன், அத்தியுக்ரமான விஷ்ணு சக்கரத்தை, இந்திராஸ்திரத்தை, வஜ்ராயுதத்தை, சிவனுடைய பாசுபதாஸ்திரத்தை, பிரம்மசிரஸ்தனுடைய அஸ்திரத்தை, ஐஷிகாஸ்திரத்தை, மகத்தான தேவ சம்பந்தமான தேவ சக்கரத்தை உனக்கு நான் தரேன் ராகவா. இந்த பிரம்மாஸ்திரத்தை உனக்கு பிரம்மாஸ்திரத்தையும் நான் உனக்கு தரேன். கதேத்வே ஜெய்ஷகா குஸ்த மோதகி ஷிகரி உபே, ராஜகுமாரா மோதகி ஷிகரி அப்படின்னு ரெண்டு கதைகள் இருக்குப்பா, அது உனக்கு ரெண்டையும் உனக்கு தரேன். பின்னையோ தர்மம் அப்பாஷம் மகத்ராம காலபாஷம் ததைவச்சம், தர்ம பாஷன் என்றும் கால பாஷன் என்றும் அத்தியுத்தமான வருண பாஷத்தை உனக்கு அஸ்திரமாக தரேன், இந்த அஸ்திரத்தை நான் தரேன். அசனீத்வே பிரயச்சாமி சுஷ்கார்த்ரே ரகுநந்தன, சுஷ்கம் ஆர்திரம் அப்படின்னு ரெண்டு அஸ்வினிகளையும் உனக்கு பினாகாஸ்திரமாக தரேன், நாராயண அஸ்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி, மேலும் பிரதனம் என்கின்ற வாயவியாஸ்திரத்தையும் உனக்கு தரேன். இப்படி ஒருவனா சொல்லிட்டு வர்றார். விஷ்ணு சக்தி, ருத்ர சக்தி ரெண்டுமா சேர்ந்து இருக்கக்கூடிய ஹயசிரஸ் அப்படிங்கிற அஸ்திரத்தை உனக்கு தரேன், கங்கணாஸ்திரத்தை, முசலாஸ்திரம், காபாலாஸ்திரம், அசுரர்களை ஜெயிக்கக்கூடிய அஸ்திரமான இவ எல்லாத்தையும் பூர்ணமா அவனுக்கு சர்வசகாதனம் எல்லாத்தையும் தந்து விடுறேங்கிறார். எப்பேற்பட்ட மனசு வருகோலன். ஏ மகாபாகோ, நந்தனம் அப்படிங்கிற வித்யாதர மகாஸ்திரத்தையும் உனக்கு தந்து விடுறேன்ப்பா. கந்தர்வாஸ்திரத்தையும் தரேன். இப்ப தரேன் தரேன்னு சொல்றது என்னன்னா, அந்த மந்திரத்தை எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்படி நரசிரேஷ்டா தாமசாஸ்திரத்தை, சௌமனாஸ்திரம், வெல்லறதுக்கே முடியாத சர்வார்த்தாஸ்திரம், மௌசலாஸ்திரம், சத்யாஸ்திரம், அது மாதிரி மாயாதராஸ்திரம், சத்ருக்களையுடைய தேஜஸை மொத்தம் இழுக்கக்கூடிய சூரிய சம்பந்தமான தேஜப்பிரபம் அப்படிங்கிற அஸ்திரம், சிசிரம் அப்படிங்கிற சோமாஸ்திரம், துவாஷ்டிராஸ்திரம், இதெல்லாம் உனக்கு நான் தரேன்ப்பா. இதெல்லாம் எடுத்துக்கோ சீக்கிரமா. என்ன சொல்ற மாணவம் அத மகாபாகோ, மாணவாஸ்திரத்தையும் தரேன் ராஜபுத்திரா ராமா, உனக்கு இஷ்டம் மாதிரி அதிபலம் உள்ள அதிகம்பீரமான இத பூரா உனக்கு தரேன். க்ஷிப்ரம் கிரகான, வேகத்துல கிரகிச்சுக்கோ, வாங்கிக்கோ, ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரத்தோட அந்த விஸ்வாமித்திர முனிவர் ஸ்திதத்து பிராங்கோ பூத்வா மிஸ்ரேஷ்டன் கீழ்முகமா உட்கார்ந்துட்டு சுச்சிர் முனிவரஸ்ததா ரொம்ப ஆச்சாரத்தோட ததௌ ராமாய சுப்ரீதோ மந்திர கிராமம் அனுத்தமம் ததௌ கொடுத்து விட்டார். ஸ்ரீராமருக்கு உபதேசம் பண்ணி கொடுத்து விட்டார் மந்திர சமூகத்தை. அப்போ யாருக்கு துர்லபமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லவா எல்லாருக்கும் அப்படி சுலபமா கிடைச்சுடாது. ஏன்னா குருவோடைய மனசை பிரீதிப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறதுனா ரொம்ப சுலபம் கிடையாது. அப்பேற்பட்ட விஷயத்தை பண்ணி தடகாவதத்தினாலேயே மேலும் விஸ்வாமித்தருக்கு சந்தோஷமாயி ராமருக்கு எல்லா பிரகாரம் இருக்கக்கூடிய அஸ்திரங்களையும் அந்த சமயம் ராகவருக்கு கொடுத்தார். ஸ்ரீராமருக்கு உபதேசம் பண்ணினார். அப்போ தீமானான மகர்ஷியும் ஜபம் பண்ணிட்டு அந்த விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த விஸ்வாமித்திரரையும் ஸ்ரீராமரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அஸ்திர தேவதைகள் இருப்பாளே, ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பா, அவ எல்லாம் அங்க வந்து நிக்கிறா. அந்த ராமரையும் விஸ்வாமித்திரன் நமஸ்காரம் பண்ணிட்டு கைகூப்பின்னு நிக்கிறான்னு சொல்றா. என்ன சொன்னா, முதிதா ராமம் சர்வே பிராஞ்சல எஸ்ததா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீராமரை பார்த்து சொல்றா, ராகவா இமே ஸ்ம பரமோதாராஹா கிங்கரா ஸ்தவ ராகவா, நாங்கள் இன்னையிலேந்து இந்த க்ஷணத்திலேந்து அதிகம்பீரமா இருந்த நாங்கள் உங்களுடைய அடிமகள், கிங்கரர்கள் நாங்கள், என்ன சொன்னாலும் நீங்க நாங்கள் பண்றதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு அந்த கிங்கரருடைய தாசியத்தை அவர்கள் வாங்கியிருந்தார். ஆறு அஸ்திர தேவர்கள் பிரதிகிருஹ்ய சத்காகுஸ்த சமாலப்ய சபாணினா மானசாமே பவிஷ்யத்வம் இதி தானப்ய சோதயது. அப்ப ராமர் பார்த்து அவர்களை எல்லாம் கையால தொட்டு வழி மாதிரி தொட்டு நான் ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். இப்போ வாத்தியார்களுக்கு புரோகிதர்களுக்கெல்லாம் நம்ம வந்து மரியாதை பண்றத அவ கையால தொட்டுப்பா, கையால தொட்டுன்னா என்ன அர்த்தம், நான் எடுத்துண்டேன் வாங்கிண்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி ராமர் அவளுக்கு அவ மரியாதையா வந்து நிக்கிறத அவள சரி என்னுடைய அடிமகள் தானே, என்னுடைய கிங்கரர்கள் அங்க இருங்கோ அப்படின்னு எல்லாம் அவ மரியாதை பண்ணாம ராமர் ரொம்ப வழி மாதிரி சமாலப்யச்ச என்ன பண்ணணுமோ உத்தமான விஷயத்தை பண்ணினான், கைய தொட்டுண்டு வாங்கிண்டா. இன்னொட்டு சொல்றாராம், மானசாமே பவிஷ்யத்வம் என்னுடைய மனசுல மானசிகமா இருங்கோள் அப்படின்னு அவர்கள்ட்ட ஆஜ்ஞையை கொடுத்துண்டு ததப்ரீதமனாராமோ விஸ்வாமித்ரம் மகாமுனிம் அபிவாத்ய மகாதேஜா கமனாயோபச்சக்கிரமே. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமடைஞ்ச ஸ்ரீராமர் அந்த மகாமுனியை விஸ்வாமித்ர மகர்ஷியை வணங்கி அபிவாத்ய அபிவாதனம் பண்ணி அவர்கள் எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியானார்கள் அப்படின்னு சொல்லி 27வது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியம் பாலகாண்டே சப்தவிம்சத் சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் அடுத்த சர்க்கத்துல அஸ்திரங்களை எப்படி உபசம்ஹாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மந்திரங்களை உபதேசம் பண்ற அது நாளைக்கு அனுபவிக்கலாம். சுத்தி பிரஜாவிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகீன் மகிஷாஹ வோ பிராமணேபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய சாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ்ஸந்து புத்ரிணஸ்ஸந்து பௌத்ரிணஹ அதனாசதனாசந்து ஜீவந்து சரதாம்சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷ்ருண்மன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணாஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ. யன் மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே விருத்ரநாசோசமபவத் தத்தே பவது மங்களம். யன் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்யத் அதிதிர் மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ ரவித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயஸ் சாகராத்வீபா வேதா லோகா திசஸ்ததே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம.